முட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் பெண்கள் தொட்டு தொட்டு தீரக்கும். அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா? அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா? கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும். அது கல்லின் தோல்வியா சொல்வதோ யா சொல்வதோ பதில், யா சொல்வதோ யா சொல்வதோ? கும் கும் கும் கும் கும் கும் கும் கும் சொல்வதோ யார் சொல்வதோ?